பனிரெண்டாவது நாளுக்கான தியானம். நன்றியுள்ள இருதயம். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றான். லூக்கா 17:17-19 உள்ள வசனங்கள். வியட்நாமில் நடந்த போரில் ஒரு இராணுவ தலைவன் தன் கீழ் வேலை பார்த்த ஒரு சாதாரண போர் வீரனை காப்பாற்ற முயற்சிக்கும் போது அவனை காப்பாற்றிவிட்டு, ஆனால் தான் காயப்பட்டு அதன் காயங்களினால் அந்த இடத்திலேயே மரிக்க நேரிட்டது. இதை குறித்து அவருடைய பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்டு அவர்கள் அவரது நினைவாக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்திற்கு அந்த போர் வீரனையும் அழைத்திருந்தார்கள். அந்த கூட்டத்திற்கு அந்த போர் வீரன் மிகவும் தாமதமாக வந்ததுமன்றி நன்கு குடித்துவிட்டு வந்திருந்தான். அங்கிருந்த உணவுப் பொருட்களை அனாவசியமாக சாப்பிட்டதுமன்றி தன்னை காப்பாற்றிய அந்த தலைவனுக்கு தன் சார்பாக ஒரு நன்றியை கூட தெரிவிக்கவில்லை. மட்டுமல்ல, சாப்பிட்டு முடித்தவுடன் தன்னை அழைத்திருந்த அந்த குடும்பத்திற்கு ஒரு நன்றியை கூட தெரிவிக்காமல் பேசாமல் போய்விட்டான். அவன் போன உடனே அந்த தலைவனின் தாயார் கதறி அழுது, அந்த நன்றியில்லாத மனிதனுக்காகவா என் மகன் தன் ஜீவனை கொடுத்தான் என்று கதறினார்கள். இன்று நம்மில் எத்தனை பேர் அப்படி நன்றியில்லாதவர்களாக இருக்கிறோம்? தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள் தான் எத்தனை! அதை ஒரு முறையாவது நாம் நினைத்து அவரை துதிக்கிறோமா? 10 குஷ்டரோகிகள் சுத்தமானாலும் ஒருவன் தான் திரும்ப வந்து அவருக்கு நன்றி சொன்னான். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா? தேவன் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்போம். அவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தாரே! நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாரே! அவருக்கு நாம் எத்தனையாய் நன்றி சொல்ல வேண்டும்! ஒரு நிமிடம் ஒரு தாளை எடுத்து கர்த்தர் செய்த 10 காரியங்களை எழுதி, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி கிருபை பாராட்டினீரே என்று கூறுவோமானால் அவர் எத்தனை மகிழ்ச்சி கொள்வார்! நாம் யாருக்காவது ஒரு நன்மை செய்யும் போது அவர்கள் நமக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இயற்கையானது. ஆனால் அவர்கள் நன்றி எதுவும் சொல்லாமல் போய்விட்டால் நாம் அந்த மனிதனுக்கு போய், செய்தோமே, இவனுக்கா செய்தோம் என்று நினைப்போம் அல்லவா? அதுபோலத்தான் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லாமல் போனால் அவரும் அதுபோலத்தான் நினைப்பார். மற்ற நன்மைகளை அவர் தருவார் என்று நாம் எதிர்பார்ப்பது எப்படி? நாம் அவரிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டாலும் அதற்கு நன்றி சொல்ல பழகிக் கொள்வோம். இன்று நாம் தேவன் செய்த நன்மைகளை மறப்பதால் தான் வீண் பெருமை, அகந்தை நம்மை ஆட்டுக்கொள்கிறது. நாம் இருந்த நிலைமையிலேயே நாம் இன்று இல்லை. கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்திருக்கிறார். நாம் இருந்த பழைய நிலைமையை மறக்கும் போதுதான் மற்றவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்று நம் மனம் பெருமை கொள்கிறது. ஆகையால் நாம் ஜெபிக்கும் போது, அப்பா, நீர் செய்த நன்மைகளை மறவாதிருக்கும் நன்றியுள்ள இருதயத்தை எனக்கு இன்று தாரும், என்றும் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, நாம் சும்மா இருக்கும் போதெல்லாம் இருதயத்தில் நன்றி அப்பா, நன்றி தேவனே என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருந்து பழக வேண்டும். அநேக ஸ்தோத்திரங்களால் கிருபை பெருகும் என்று வேதம் கூறுகிறது. ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல, அதாவது நன்றி சொல்ல சொல்ல, கிருபை பெருகிக்கொண்டே இருக்கும். மட்டுமல்ல, தேவையற்ற சிந்தனைகள் யாவும் நம்மை விட்டு அகலும். துதித்து கொண்டே இருப்போம், கர்த்தரின் கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறவாதிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு சொல்கிறது: நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த கர்த்தருக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன் என்று. ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் செய்த நன்மைகளை மறவாதிருக்கும் நன்றி மறவா இருதயத்தை எங்களுக்கு எப்போதும் தாரும். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் கோடா கோடி தகப்பனே, எப்படி நன்றி சொல்லுவோம்? உமக்கு நன்றி என்று இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறோம். எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் மூச்சு விடுவது கூட உமது கிருபைதான் என்று உணர்ந்து உமக்கு நன்றியாய் ஜீவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.